ஸ்ருமதே நிகமாந்தவஹா தேசிகாய நமஹ. இப்போ நம்ம சுவாமி தேசிகனுடைய நவமணி மாலை பாசுரம் முதல் பாசுரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல 12 வரிகள் இது வைக்கான பார்த்தாச்சு. அடுத்தது 13வது வரியான அருமறையந்தமர்ந்த பண்பின அப்படின்னு சாதிக்கிறார். அருமறை அந்தம் அமர்ந்த பண்பின, அதாவது இந்த திருவடிகள் வேதத்திலே சொல்லப்பட்ட திருவடிகள் அங்கே அமர்ந்து இருக்கு, வைலட்சணத்தோடு இருக்கு அப்படின்னு காட்டுறாரு சுவாமி தேசிகன். அதாவது இந்த திருவடிதான் ஒரு ஜீவனை கடைச்சேத்தனம், அதாவது பிராபியம் பிராபகம் அப்படின்னு சொன்னா எது பிராபியம், நம்ம எதை செய்யணும், எங்க போய் அடையணும் அப்படின்னு தெரியணும். இந்த திருவடியானது எப்படி சொல்லணும்னாக்கா பரத்த சௌசீல்யாதி குணங்கள் இந்த திருவடிக்கு உண்டு என்று எப்படி நம்பணும்னா எங்க பிரமாணம் இருக்கு, பிரமாண சித்தம் இருக்கு, இது பிரமாண சித்தம் தானா அப்படின்னு சில கேள்விகள் எழுது. என்னமோ பெருமாளுடைய திருவடியை பற்றினாக்கா எல்லாம் கிடைச்சிடும் சொல்றாளே, இது எங்க வேதத்துல என்ன சொல்லிருக்கு, வேதம் தானே இந்த லோகத்துக்கு பிரமாணமா இருக்கு அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறா. அதுக்கு இங்க வியாக்கியானம் சாதிக்கிறா. அதாவது அருமறை அப்படின்னா ரொம்ப சுதி சதுர்வேதம், இது எப்படி எப்படி இருக்குன்னாக்கா இது வந்து அபௌருஷேயம், யாராலும் உருவாக்கப்படவில்லை, அதுவாவே வந்தது அப்படின்னு சொல்ற அபௌருஷேயம்னு சாதிக்கிறான். இந்த உபபிரம்மங்களை கொண்டு வேதங்களில் அர்த்தத்தை நிச்சயிக்க முடியாது, அதனாலே ஸ்தோத்திரங்கள் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது மந்திர ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம், உபபிரமணங்கள். இது இங்க என்ன சொல்றதுன்னாக்கா இந்த எம்பெருமானுடைய திருவடிக்கே பிராபிய பிராபகம், அதை ஸ்தோத்திரம் பண்ணா நமக்கு கிடைக்கும்னு சொல்றான். எனவே இது ஸ்ருதி சித்தம், ஸ்ருதினா வேதத்தை சொல்லிருக்கிறது சித்தம், வேத சம்மதமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மூல பிரகிருதி இருக்கு இல்லையா, வேதைச்ச சர்வ வேதை ஹவமேவ வேத்யா, வேதத்துல சர்வ வேதத்திலையும் அகம் நானே வேத்யன் அப்படின்னு சாய்கிற பெருமாள். அந்த மாதிரி சரி வேதத்துல சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டீங்கோ, வேதத்துல எங்க சொல்றது பெருமாளே வேதம் சொன்னீங்கோ, பெருமாளை சொன்னா திருவடிய சொன்ன மாதிரி தானே, அதனாலே இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், ஆழ்வாராதிகள் சொல்லிருக்காளா அப்படின்னா ஆழ்வாராதிகள் சொல்லிருக்கா, தூமொழியாய் சுடரு போல் என் மனத்திருந்த வேதா அப்படின்னர் திருவங்க மன்னன். தூமொழியாய் சுடர் போல் என் மனத்திருந்த வேதா, வேதா இருந்த வேதா, மனத்திருந்த வேதா, என் மனத்திருந்த வேதா, இவா எப்படின்னா சுடர் போல் என் மனத்திருந்த வேதா அப்படின்னா தூமொழியா அப்படின்னா, அதாவது அசுத்த வார்த்தைகளே கிடையாது, எல்லாம் சுத்தமான வார்த்தைகள், தூமொழியாய் சுடர் போல் என் மனத்திருந்த வேதா. அபகத பாத்மத்வம்னு சொல்வா ஸ்ரீபாஷ்யத்தில் எழுகிறாத்த. என்னன்னா பெருமாளுக்கு ஹேய பிரத்தனீகன் ஒரு தோஷம் கிடையாது, ஜரா மரணம் கிடையாது, அப்படி சுத்தமானவன், வேதத்திலே சொல்லப்பட்டவன் அப்படின்னு விஷயம் அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த இடத்துல வேதம் சொல்லிட்டு ஆழ்வாராதிகளும் வேதத்தை ஒட்டியே சொல்லியிருக்கா. அதாவது சரி வேதம் சொல்லிடுத்து வேதாந்தங்கள் சொல்லியிருக்கா, இந்த திருவடி பத்தி சொல்லிருக்கான்னு கேட்டாக்கா சொல்லிருக்கு, ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியர் பகவத் பாஷ்யகாரர் வந்து ஸ்ரீபாஷ்யத்தோட ஆரம்பிச்சதுலயே இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். எப்படி அப்படின்னாக்கா இந்த வேதாந்தங்கள் சாட்சாத்தாகவும் ஸ்பஷ்டமாகவும் பகவத் ஸ்வரூபாதிகளையே பிரதிபாதிக்கின்றனன்னு சாதிக்கிறார். என்ன சொல்றதுன்னா பெருமாளத்தான் இது எல்லாம் சொல்றது, வேதமும் சரி அருளி செயலும் சரி இந்த வேதாந்தங்களும் சரி எல்லாமே இந்த பெருமாளையே பகவத் ஸ்வரூபாதிகளையே பிரதிபாதிக்கின்றன அப்படின்னு சொல்ற, இதேதான் அவ எதிரொலிக்கின்றது அப்படின்னு அர்த்தம். சரி அது மாதிரி சொல்லிட்டீங்கோ அமர்ந்தன்னு என்ன சொல்ல முடியும், சரி இந்த வேத சப்தமானது ஒரு குறிப்பிட்ட வஸ்துவை தான் சொல்றதுன்னு சொல்லாம எந்த வஸ்துவை பிரதிபாதித்தாலும் அந்தந்த சப்தங்கள் அந்த வஸ்துல மட்டும் இல்லாம அது பெருமாளின் திருவடி பர்யந்தம் போய் சேர்றது, திருவடிகளையே பிரதிபாதிக்கிறது அப்படின்னு நிரூபிக்கிறார். இத அமர்ந்த பண்பினு சொன்னான். பண்பு அப்படின்ற பதத்துக்கு வைலட்சண்யம்னு பேரு. ரொம்ப போக்கியமா இருக்கு. அங்கே சுவாமி தேசிகனே அமிர்தாஸ்வாதியில ஒரு பாசனம் எடுத்திருக்கார், இந்த திருவடி எங்கேருந்து இது பண்றதுன்னு சொல்லிட்டு. பரவும் மறைகளெல்லாம் பதம் சேர்ந்து ஒன்றன் இந்த விரான். அவன் திருவடியே வேதம் சொன்னார். பரவும் மறைகள், இத்தனை வேதம் இருக்கு, எத்தனை எத்தனை வேதம் இருக்கோ இது எல்லாம் பதம் சேர்ந்து ஒன்றன் இந்த விரான். அவன் திருவடி தான் பிரதிபாதிக்கிறது அப்படின்னு இங்க சுவாமி தேசிகனே திருவள்ள பத்தர். ஆழ்வாராதிகம் திருவங்க மன்னன் சொன்னார், என் மனத்திருந்த வேதான்னர். அப்புறம் என்னன்னு பார்த்தா பெரியாழ்வார் சாதிச்சர், நான் மறையாய் நான்முகமாய் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான். நான் மறையாய் சதுர்வேதமாய் இருக்கான், நான்முகமாய் இவன் தான் பிரம்மாதா இவன் உள்ள இருக்கான், வேள்வியாய் யஜ்ஞ யாகாதிக தபசா இவன் இருக்கான், தக்கனையாய் இருக்கான்னா தட்சிணையாவும் இவனே இருக்கான். சோ எல்லாவும் நீயாவாய் பொன்பாவை கேள்வா கிளரொடியன் கேசவனேன்ட்டு இன்னொரு ஆழ்வா சாதித்த விஷயத்தை இங்க பெரிய ஆழ்வா சாதிக்கிறார். என்னவென்னா இவனே எல்லாம் இருக்கான். அப்ப எல்லாமே வேதமும் அடக்கம் தானே, பெருமாளோட வேதம் அடக்கம்னா திருவடியும் அதையே பிரதிபாதிக்கிறது. இதுல ஒன்று ஒரு சம்சயமும் நமக்கு இல்லையே, ஒரு சந்தேகமும் இல்லையே. அதனாலே இங்க சுவாமி தேசிகன் சாதிச்சது என்ன அப்படின்னாக்கா, அருமரயந்தம் அமர்ந்த பண்பின, அருமறையிலையும் இந்த பெருமாளுடைய திருவடியை தான் சொல்லியிருக்குன்னு இங்க வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் ஆழ்வாருடைய திவ்யசூத்திகளையும் சுவாமி தேசிகனுடைய கிருதிகளையுமே இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே அப்படி உயர்ந்ததான திருவடி இந்த திருவடி தான். முன்ன சொன்ன பாசுரத்தை சிறதலையில் அங்கோர் அணங்குமிழ்ந்தன அப்படின்னர். இதுவே இந்த இந்த அகலிகை சாபம் நீக்கிய திருவடி. இந்த திருவடி என்ன சொல்றதுன்னா வேதம் இந்த திருவடிய சொல்றது அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது அடுத்த வரியிலே அயன்முடி தன்னில் அமர்ந்துயர்ந்தன. வேதமே வேதாமே பரமம் சக்ஷு அப்படின்னா, வேதாமே பரமம் சக்ஷு அப்படின்னா, அதாவது வேதத்தையே கண்களாக உடைய பிரம்மா இந்த தெய்வநாயகனுடைய திருவடிகளை சிரசா வகிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வேதத்தே கண்ணு, ஏன்னா சத்து வேதத்தும் கையில வச்சிருந்துருக்காரு. அவர் பெருமாள் கொடுத்த வேதத்தை தொலைச்சுட்டார், திரு பெருமாள் திருவி ஹம்சரூபியா வந்து மறுபடியும் வந்து கொடுத்துட்டு ஒரு ஹயக்ரீவ கடாட்சம் பண்ணிட்டு போனார். அப்பேற்பட்ட இந்த சதுர்வேதத்திலே கையிலே வச்சிருக்கிற வேதத்தையே தன்னுடைய திரு கண்களாய் வச்சிருக்கிற இந்த பிரம்மா இருக்காரு சதுர்முக பிரம்மா, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டாக்கா, இந்த பெருமாளுடைய திருவடிகளையே திருவாராதனம் செய்கிறார் அப்படின்னு காட்டுற. எனவே இந்த திருவடிகள் தான் வேத பிரதிபாத்தியங்கள் அப்படின்னு பெரியவா நிச்சயம் பண்றான். அந்த மாதிரி இந்த ஜகத்பதின், இந்த ஜகத்துக்கு அதிபதியாய் இந்த ஜகத்தை நடத்துறதுக்கு துவாம் உபாசே, துவாம் உபாசே உன்னை உபாசிக்கிறேன் அப்படின்னு இந்த அயன் இந்த சதுர்முக பிரம்மா சாதிக்கிறார். அதாவது எம்பெருமான் கொடுத்த தன் அதிகாரத்தை அதை நடத்துவதற்கு வழி நடத்துவதற்கு அந்த பெருமாளையே ஆசிரியக்கிறார். அதாவது ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கையில கொடுத்தாக்கா சார் ஆன்சரையும் நீங்களே கொடுத்துருக்கோம், நீங்களே கொடுத்துருக்கோம் சொல்றா, சில பேர் சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இந்த லோகத்தை நடத்துன்னு சொன்னாக்கா அது எப்படி நடத்தணும் நீங்களே சொல்லிக் கொடுங்க சுவாமின்ட்டு அது அவர் திருவடியே பிரார்த்தனை பண்றது. அதுதான் இந்த தன் அதிகாரம் நடத்துவதற்கு அந்த பகவான் திருவடிகளையே ஆசிரியிப்பது, அதைத்தான் இந்த சதுர்முக பிரம்மா பண்றார் அப்படின்னு சொல்றான். அடுத்து பார்த்தாக்கா அயன் முடி தன் எல் அமர்ந்துயர்ந்தான அப்படின்னா வாமனன் திருவிக்ரம அவதாரத்தை இந்த வரியில காட்டுறார். இதுக்கு பேருனே சொல்லியாச்சு சுவாமி, ஒரு மதியன்பர் உளம் கவர்ந்தன உலகமடங்க வளர்ந்தன சொல்லிட்டு இந்த ரெண்டாவது வரிட சாதிச்சு பேரு திருப்பியே நீங்க சாதிக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, இதுக்கு பேர் வந்து சிம்மாவலோகனம்னு பேரு, சிம்மாவலோகன நியாயம்னு பேரு. அதாவது என்னன்னு கேட்டா ஒரு சிம்மம் இருக்கு, அது போயிட்டே இருக்கும், திடீர்னு நின்று திரும்பி பார்க்கும், கம்பீரமான ஒரு பார்வை பார்க்கும். அதே மாதிரி இந்த நம்ம கவிதாத்திக சிம்மமான நம்ம சுவாமி தேசிகன் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் வழியற சொல்லணும். இந்த ஒரு மதி என்பர் உலங்க வந்தன உலகமடங்க வளர்ந்தளர்ந்தன வரிசையா திருப்படிய பெருமைய சொல்லின்னு வந்தார். திருப்பியும் என்ன பண்ற, ஒரு திரும்ப திரும்பி திருக்கிரமாதாரத்தை இங்க எடுக்கிறார். ஏன்னா பிரம்மா சொன்னதால பிரம்மா ஆராதிச்ச திருவடியை சொல்லணும். திருவடி எங்க பிரம்மா கிட்ட போச்சு அப்படின்னு கேட்டாக்கா, இந்த திருவிக்கிர மகாதாத்த பெருமாள் லோகத்தை அளக்கும் போது அங்க போச்சு. அதனாலே சிம்மாவலோகனம் பண்ற இடத்துல அப்படி பிரம்மனால் ஆராதன காலத்தில் சிரசா தரிக்கப்பட்ட சத்தியலோகம் தாண்டி இந்த திருவடி போச்சு, அண்ட பிண்டத்தையும் தாண்டி போச்சு. அப்ப இங்க திருவாரூர் மண்டல இந்த பிரம்மா அதுதான் இங்க காட்டுறார். எவனே இந்த பிரம்மனாலும் அறிய முடியாதபடி மகிமை உடைய இந்த தெய்வநாயகன் திருவடிகள் அப்படின்னு. பிரம்மாவால திருவடியை பத்தி கூட தெரிஞ்சுக்க முடியாது. என்னன்னு கேட்டா பெருமாள் இன்னும் என்ன ஆழ்வார் சாதிக்கிறேன்னா, பெருமாளாலேயே அவன் திருவடியை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சாதிச்சார். அதான் சொன்னார், தனக்கும் தன் தன்மை அறிவறியானை தடங்கடல் பள்ளியம்மானை. அவனை பத்தியே அவனுக்கே தெரியாது. திருவடியை பத்தி எப்படி சாமி தெரியும்? பிரம்மனாலே மறிய முடியல, பெருமாளாலேயும் தன் திருவடி மகிமை தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரே அப்படி இருப்பான். அந்த திருவடியானது அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் மட்டும் எல்லாருக்கும். அதனாலே இந்த அகிந்தபர மகாத்மத்திலே பிரம்மா பிரம்ம தீர்த்தத்திலே அருகிலே இருந்து தபஸ் பண்ணுன்னு பெருமாள் நியமனம் பண்ணிருக்காரு. அதுதான் இந்த பிரம்மா பண்ணிட்டு இருக்கார். பிரம்ம தீர்த்த சமீபேது தபகா குருவந்தி தன்னிருதம் திஷ்டது அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது பூமறையோன் பாராயணத்தில் பணியும் அயந்த நகர்ன்னு மும்மணி கோவில் சாதித்த விஷயத்த இங்க ஒரு கோடு போட்டு காட்டார் சுவாமி தேசிகன். அதான் இந்த விஷயத்த இங்க பிரம்மா இங்க தபஸ் பண்ற பிரம்ம தீர்த்த தபஸ் பண்றான்னு பிரம்மாண்ட புராணம் இருந்தாலும் இங்க சுவாமி தேசிகன் அதை தெய்வநாயக பஞ்சாசத்துல ஒரு வரியா காட்டிட்டு போற. தீர்த்த இவ்ருதம் ரிஜின துர்கதிநாதனார்கைகி அப்படின்னு, தீர்த்தை விரதம் ரிஜின துர்கதி நாசனார்கைகி. இப்படி இந்த பிரம்மா எம்பெருமாளுடைய நியமனத்தின் பேர்ல பிரம்ம தீர்த்த சமீபேது தபகா தபஸ் பண்ற இங்கே பன்னெண்டு இருப்பா அப்படின்னு பெருமாள் திஷ்டது அப்படின்னு பெருமாள் சாதிச்சது கோசம் இந்த இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்க பிரம்மா அப்படின்னு காட்டர் இந்த ரெண்டு வரியிலையும். இந்த வரியிலே அயன்முடி தன்னில் அமர்ந்துயர்ந்த திருவடிகள் அப்படின்னு காட்டர். இந்த வழி சொல்லும் போது திருவிக்கிர மகாத்தை எடுத்து நமக்கு சொன்ன விஷயம் புரியும். சுவாமி தேசிகன் சாய்கிறார். முதல்ல சொல்லப்பட்டது இந்த திருமடி எங்க சொல்லிருக்குன்னா வேதத்துல சொல்லியிருக்கு, அருமறை அந்தம் அமர்ந்த பண்பின பண்பை உடையது, அமர்ந்திருக்க பண்பை உடையது, அந்தம் அமர்ந்த பண்பை உடையது. என்ன எதுன்னு கேட்டா அருமறை அந்தம் அமர்ந்த பண்பு. அருமறை வேதத்திலேயே இந்த திருவடி தான் சொல்றது. வேதேச்ச சர்வ வேதை ஹவமேவ வேத்தியான்னு சொன்னதை வச்சு வேத வாக்கியத்தை வச்சுன்னும், சுதிசீரசி விதியுத்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசி என்ற வேதாந்த வாக்கியத்தை வச்சுன்னும், தூமொழியாய் சுடர்வோ என் மனத்திருந்த வேதா என்ற ஆழ்வாடு திவ்யசூத்திகளையும் வச்சுண்டு இந்த திருவடியானது அருமறை அந்தம் அமர்ந்த பண்பின சாட்சாத்தாக வேதத்தில் சொல்லப்பட்டது என்றும், அயன்மொழி தன்னில் அமர்ந்து உயர்ந்த திருவடிகள் அவன் சிரசிலேயப்பட்டு அவன் திருவாராதனம் பண்ண சத்தலோகத்தையும் தாண்டி அண்டபிண்டத்தையும் தாண்டி சென்று உயர்ந்த திருவடிகள் இந்த எம்பெருமானுடைய சாட்சாத்தா தெய்வநாயகனுடைய திருவடிகள்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வரிகளையும் நமக்கு பெரிவா வியாக்கியானம் சொல்லித்தரா. அடுத்த ரெண்டு வரிகளும் நாம் நாளைக்கு சேர்க்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.